வந்ததும் கொடிய சைந்ததா, நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததா, நிலவு வந்ததா, கொடிய சைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய சைந்ததா, நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததால் நிலவு வந்ததா, கொடிய சைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய சைந்ததா. பருவம் வந்ததா, கொடிய சைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய சைந்ததா. நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததா, நிலவு வந்ததா.